திருச்சிற்றம்பலம் குயில் பத்து கீதம். இனிய குயிலே, கேட்டியேல் எங்கள் பெருமான், பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால், கீதம் இனிய குயிலே எங்கள் பெருமான், பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு அப்பால், சோதி மணி முடி சொல்லின் சொல்லிறந்து நின்ற தொன்மை, சோதி மணி முடி சொல்லின் சொல்லிறந்து நின்ற தொன்மை, ஆதிகுணம் ஒன்றுமிலான் அந்தமிலான் வர ஏர்தரும் ஏழுலகேத்த எவ்வுருவும் தன்னுருவாய், ஆர்கலி சூழ் தென் இலங்கை அழகு அமரு வண்டோதரிக்கு பேரு அருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரானை, வண்டோதரிக்கு பேர் அருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேயபிரானை, சீரிய வாயார் குயிலே தென்பாண்டி நாடனை கூவாய், நீல உருவின் குயிலே நீல உருவின் குயிலே, நீள்மணி மாடம் நீலாவும் கோல அழகின் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திருவுத்தர கோசமங்கை, ஞாலம் விளங்க இருந்த நாயகனை வர பூவாய், தென்பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள், தென்பழச்சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள், நீ வான்பழித்து இம்மண் புகுந்து வான்பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்டவள்ளல் பழித்து உள்ளம் புகுந்து என் சுந்தரத்து இன்பக்குயிலே சுடரு ஞாயிறு போல அந்தரத்தே நின்று இழிந்து இங்கு அடியவர் ஆசை அறுப்பான். முந்தும் நடுவும் முடிவுமாகிய மூவர் அறியா சிந்துர சேவடியானை சேவகனை வரக்குவாய். இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுது ஆளி அன்பன் அமுது அளித்து ஊறும் ஆனந்தன் இன்பம் தருவன் குயிலே ஏழுலகும் முழுது ஆளி அன்பன் அமுது அளித்து ஊறும் ஆனந்தன் வான்வந்த தேவன் நன்பொன்மணி சுவடு ஒத்த நற்பரிமேல் வருவானை பொன்மணிச்சுவடு ஒத்த நற்பரிமேல் வருவானை கொம்பின் முழற்றும் குயிலே கோகழிநாதனை கூவா உன்னை உகப்பன் குயிலே உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன் உன்னை உகப்பன் குயிலே உன் துணை தோழியும் ஆவன் பொன்னை அழித்த நன் மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்துரை மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வர பூவா இங்கே நீ குயிப்பிள்ளாய், வா இங்கே நீ குயிப்பிள்ளாய், மாலோடு நான் முகன் தேடி ஓவியவர் உன்னின் நிற்ப தழல் விண் பிளந்து ஓங்கி மேவி அன்று அண்டம் கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யல் தாவி வரும் பரிப்பாகன் தாழ் சடையோன் வரக்கூவாய், காருடை புந்திகள் மேனி கடிபொழில் வாழும் குயிலே, சீருடை செங்கமலத்தில் திகழ் உருவாகிய செல்வன் பாதங்கள் காட்டி பாசம் அறுத்து எனையாண்ட ஆருடை அம்பொனின் மேனி அமுதினை நீவர கூவாய், குந்தனவும் பொழிற்றோலை கூங்குயிலே இது கேள் நீ, அந்தனாகி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி என் தமராம் இவன் என்று இங்கு என்னையும் ஆட்கொண்டு அருளும் செந்தழல் போல் திருச்சிற்றம்பலம்.